பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. மாயமோ என்ன ஜாலமோ, ராத்திரி நடு ராத்திரி இரு உள்ளம் பொங்கும் வெள்ளம் மாதிரி. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. சாமரம் போல் தென்றல் வந்து வீசுதே, மண்மேல் ஒரு மேனகை போல் முன்னால் நின்று பேசுதே. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. மாயமோ என்ன ஜாலமோ, ராத்திரி நடு ராத்திரி உள்ளம் பொங்கும் வெள்ளம் மாதிரி. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. என்ன ஜாலமோ, ராத்திரி நடு ராத்திரி இரு உள்ளம் பொங்கும் வெள்ளம் மாதிரி. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது. தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது, சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது.